లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం మస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాం బుధయద్మ రుగ్మ వ్యామోహదస్తరితరాని త్రణాయ మేనే అస్మద్గురోర్ భగవతో సదైక సింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే. యోంత ప్రవిశ్య మమ వాచమిమాం ప్రసూప్తాం సంజీవయచ్చ కిల శక్తిధరస్వదాన్నా అన్యాస్తహస్తచరణశ్రవణత్వకాదీన్ ప్రాణాన్ నమో భగవత పురుషాయ తస్మై విశుద్ధ విజ్ఞానగణస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధదీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. జయత్యాశ్రితసంత్రాసద్వాంత విద్వంసనోదయః ప్రభావాన్ చీతయా దేవ్యా పరమవ్యోమ భాస్కరః. సర్వేభ్యః నమస్కారః. రఘువీర గద్యత్తునుడియ இன்றைய உபன்யாசத்துல நாம பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் நடக்க இருக்கக்கூடிய இந்த கல்யாண வைபவத்தை பார்க்க ஆரம்பிக்கிறோம். சுவாமி தேசிகன் இத ஒரு சூர்ணிக்கைகளால நேற்று ஒரு சூர்ணிக்கையினால வில்லு உடைஞ்சதை பத்தியும், அதாவது ஜனகனுடைய சந்தேகத்தை போக்கி வில் ஒடித்ததை பற்றியும், அடுத்த சூர்ணிக்கையினால பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் கல்யாணம் ஆகி அவ ரெண்டு பேரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கான்றத பத்தியும் ரொம்ப அழகாகவே சாதிச்சிருக்கார் சுவாமி தேசிகன். இது 18வது சூர்ணிக்கை. பரிஹிருத்த நிக்கில நரபதி வாரண ஜனக துஹித்ரு கூச்சதட விகாரண சமுச்சித கரதல. పరిహృత నిఖిల నరపతి వరణ జనక దుహితృ కుచతత విహరణ సముచిత కరతల. పరిహృత పరిహరికపట్ట నిఖిల నరపతి సమస్త రాజాకలుడియ వరణ వరికరద ఉడైతాగర జనక దుహితృ జనకరాజనుడియ తిరుమగలా ఇరుకకూడియ సీతయనుడియ కుచతట తిరుమార్బు ప్రదేశతల విహరణ ஒரு லீலைக்கு சமுச்சித ஒரு யோக்கியமான கரதல ஹஸ்த பிரதேசத்தை உடையவனே அப்படின்னு இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதாவது பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் கல்யாணம் ஆகி அவ ரெண்டு பேரும் மிதுனத்தில் இருக்கும் பொழுது இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த சுவாமி தேசிகன் ரொம்ப அழகாகவே சிருங்காரமா இங்க சொல்றார். இத விசிஷ்டாத்வைத தத்துவப்படி நம்ம பார்க்கணும். பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்து இருக்கிறது தான் நம்மளுடைய தத்துவமே. பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் எந்த விதமான வித்தியாசத்தையும் நாம் பார்க்க கூடாது. மற்றவர்கள் சொல்றா போலே பிராட்டிய அணுத்துவமாகவோ இல்ல ஜீவகோட்டியில சேர்த்துட்டோ பிராட்டிக்கு சக்திகள் எதுவும் இல்லைன்னு சொல்லிண்டோ, பெருமாள் பிராட்டிக்கு சில சக்திகளை தனியாக தருகிறான் அப்படின்னு சில பேர் சொல்றார். சுவாபாவிகமா அவளுக்கு சக்தி இல்லை, ஆனால் பெருமாள் தன் மனைவியாயிட்டபடியினாலே அவளுக்கு சில சக்திகள் எல்லாம் தரான் அப்படின்னு சொல்றான். அது மாதிரி அசட்டுத்தனமாக எல்லாம் நாம் யோசிக்காமல் எம்பெருமானும் பிராட்டியும் சேர்ந்தே இருக்கிறார்கள் அப்படின்றதுதான் உபாசனம். ஸ்ரீவிசிஷ்டம் தத்துவம் தான் நம்ம உபாசனம் பண்ணணும், வேற எதையும் பண்ணக்கூடாது. மற்ற புஸ்தக வாத்தியார் சுவாமி சொல்லுவார், மற்ற புத்தகங்கள்லாம் வாசிக்கவே கூடாது நம்ம. இன்னமுத திருமகள் என்று இவளை முன்னிட்டுந்தான் நாம கோதா பிராட்டிக்கே போட்டோம். மற்ற ஆழ்வார்களை சொல்லக்கூடிய விதத்துல சுவாமி தேசிகன் கோதா பிராட்டியை கூட சொல்லல. சாக்சாத் எம்பெருமானுடைய பிராட்டி அவள், அதனால்தான் இன்னமுத திருமகள் என்று இவளை முன்னிட்டுனே தனியா போட்டோம். பூமிதேவிய பூஸ்துதியில சொல்லும் பொழுது கூட திராணாபிசந்தின்னு சொல்றார் தனியாவே சுவாமி தேசிகன். ஒரு எட்டு மேல போய் நாம இப்படி வேணாலும் சொல்லலாம் சொல்லலாம், நம் சித்தாந்தத்துல பிராட்டிக்கு தான் ஏற்றம் அதிகம். காந்தஸ்தே புருஷோத்தம பணிபதி சையாசனம் வாகனம்னு அந்த பெருமாள் இன்று உலகமளவும் போற்றப்படுகிறா போல இருக்கிறதுக்கான காரணம் யாருன்னு கேட்டால் அது பிராட்டி. அதை நம்மளால் நிச்சயமா சொல்ல முடியும். பிராட்டி இல்லையேல்

ஆனா சில குலங்களை பத்தி பெருசா பேசிக்கலாம், இக்ஷ்வாகு வம்ச பிரபவான் பேசிக்கலாம். அதுக்காக எங்க குலம் ஒண்ணும் குறைஞ்சது இல்ல. எப்படிப்பட்ட குலம் தெரியுமா? நீமி பர தர்ம தர்மாத்மா சர்வசத்வதாம் வரஹா. நிமின்னு ஒருத்தன், அவன் தான் எங்க குலத்தையே ஆரம்பிச்சான். நிமின்னு ஒரு தர்மாத்மா, அவனுடைய பிள்ளை மிதி, அதனாலதான் மிதிலா அப்படின்னு இந்த நகரத்துக்கே பேரு. இந்த மிதிலையினால உண்டாக்கப்பட்ட, மிதியினால உண்டாக்கப்பட்டதுதான் மிதிலான் நகரம். அவருக்கு பிரதமன் ஜனக மகாராஜா. இந்த ஜனக மகாராஜா இல்லாமல் முன்னாடியே ஒரு ஜனக மகாராஜா இருந்திருக்கான். அப்புறம் உதாவசு, அதுக்கப்புறம் பார்த்தால் நந்திவர்தன் ஒருத்தன், அப்புறம் சுகேத்து, அதுக்கப்புறம் தேவராதன், அப்புறம் பிரகத் ரதன், மகாவீரன், சுத்ருதி, திருஷ்டகேத்து, ஹரிய யஸ்வன், மறு அப்படின்னு ஒருத்தன், பிரதீந்தகன், கீர்த்தி ரத்தன், தேவமீடன், விபுதன், மகீந்திரகன், கீர்த்திராஜன், மகா ரோமன் ஒருத்தன், சவர்ண ரோமன் ஒருத்தன், ஹரஸ்வ ரோமான் ஒருத்தன். இதெல்லாம் வால்மீகி பகவான் ரொம்ப ஆச்சரியமா எழுதுறாரு சரித்திரத்தில். இதுக்கப்புறம் பார்த்தால் ஜனகன், ஜனகனுக்கு தம்பி குஷத்வஜன், ஜனகனுக்கு ரெண்டு பொண்ணு சீதைன்னு ஒருத்தி, ஊர்மிலான்னு ஒருத்தி. குஷத்வஜன் அவன் தம்பி ஒருத்தன், அவனுக்கு ரெண்டு பொண்ணு, ஒருத்திக்கு பேர் மாண்டவின்னு பேரு, ஒருத்திக்கு பேர் சுதகீர்த்தின்னு பேரு. சொல்லிட்டு ஜனகனுக்கு தான் குஷத்வஜன் இன்னி காத்தாலதான் வந்தான். ஹர்ஸ்வரோமாவுடைய பிள்ளை நாங்கள்லாம், ஹர்ஸ்வரோமாவுடைய பிள்ளை நாங்க ரெண்டு பேர், ஜனகன் ஒருத்தன், குஷத்வஜன் ஒருத்தன். குஷத்வஜன் என் தம்பி, அவன் இன்னைக்கு காத்தாலதான் வந்தான். விஷயத்த அவனுக்கு இன்னைக்கு காத்தால்தான் சொல்லி அமைச்சா வந்தான். அவன் இந்த ஜனகன் இருக்கானே, அந்த ஜனகன் ஜனக மகாராஜா. இந்த ஜனகனுக்கு வந்து சீரத்வஜன் பேரு. அவன் குஷத்வஜன், இவன் சீரத்வஜன். இது எங்களுடைய வம்சம். என் பெண்ண நான் கொடுக்கறேன். சரி, இதெல்லாம் குலகுருவா இருக்கக்கூடிய சதானந்தர் சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்டால், திருக்குடந்த ஆண்டவன் சொல்றாரு, சதானந்தர் அப்பதான் அவாத்த உபாத்தியாயத்தை ஏத்துந்தாராம், புதுசா வாத்தியாராம், குலப்பெருமை தெரியல அவருக்கு. அவருடைய குலகுரு யாருன்னா கௌதமர், சதானந்தருடைய அப்பா. அவர் அகலிகிட்ட கோச்சிண்டு அவர் போயிட்டார் எங்கேயோ இமாச்சல பிரதேச இமாலயத்துக்கு போயிட்டார். அதனால அவர் போனதுக்கு அப்புறம் பிள்ளைய வச்சுட்டு உபாத்தியாயம் பண்ணிட்டு இருக்கான் அவன் ஜனகன். அதனால இவர் இப்பதான் வந்தபடினால சதானந்தருக்கு இப்படி பறக்க பேச தெரியல. வசிஷ்டர் மாதிரி, வசிஷ்டர்னா ஆதிகாலத்திலிருந்து குலகுருவா இருக்காருன்னு திருக்குறந்த ஆண்டவன் ரொம்ப அழகா சாதிக்கிறார் இந்த விஷயத்தை. இப்ப இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு, இதெல்லாம் நீங்க பேசின குலத்தை பத்தி பேசினீர், அவர் குலத்தை பத்தி அவர் பேசினார், ரொம்ப சந்தோஷமா இருந்தது கேட்கறதுக்குன்னு விஸ்வாமித்திர சொல்றாராம். இந்த சமயத்துல எனக்கு ஒண்ணு தோன்றதுன்றார், அச்சிந்தியான்ய பிரமேயானி குலானி நர புங்கவா இக்ஷ்வாகூணாம் விதேகானாம் நைனசாம் துல்யோஸ்திகஸ்தன. எனக்கும் இருக்கு ஒரு சந்தேகம், ஒரு விஷயம், அது நானும் சொல்லுவேன். எல்லாரும் பயப்படுறா, ஐயோ விஸ்வாமித்திர ஏதாவது ஏடாபுரமா பேசிட்டு போறாருன்னு எல்லாரும் பயப்படுறா. அப்ப விஸ்வாமித்திர சொல்றாரு, எனக்கு ஒண்ணு தோன்றதுன்னு, குஷத்வஜன் இன்னைக்கு காலம்பரதான் வந்தான்னு சொன்னான். அவனுக்கு ரெண்டு பொண்ணு இருக்கு, நான் பார்த்தேன். ஒன்னு பேர் சுதகீர்த்தி, ஒன்னு பேர் மாண்டவின்னு பேரு. ஊர்மிளைக்கு சீதைக்கு ஒரு தங்கம் இருக்கா, அவளுக்கு ஊர்மிளான்னு பேரு. ஏன் அந்த சுதாத்வயம், இந்த சுதாத்வயம், நீங்க நாலு பிள்ளைகள் இருக்க, நாலு பிள்ளைக்கு பண்ணி கூடாதுன்னு கேக்குறாரு விஸ்வாமித்திர. பிராதாய வீயான் தர்மஜா ஏச ராஜா குஷத்வஜா அச்ச தர்மாத்மனோ ராஜன் ரூபேண அப்ரதிமம்புவி சுதாத்வயம் நரஸ்ரேஷ்ட பத்னியர்த்தம் வரையாமகே பரதஸ்ய குமாரஸ்ய சத்ருக்னஸ்ய ச தீமதாம். அங்க ரெண்டு பொண்கள் அழகா இருக்கு, இங்க ரெண்டு பசங்க கட்டிலங் காளைகள், இங்க ரெண்டு பேர் அழகா இருக்கானே, ஏன் அப்படி பேசக்கூடாது? சுதகீர்த்தியும் மாண்டவனும் பரதவனுக்கு சத்ருகனுக்கு பேசலாமே, ஊர்மிலேயே லட்சுமணனு கொடுக்கலாமே, நாலு கல்யாணம் நடக்கட்டுமே. உடனே வசிஷ்டர் பார்த்தார், என்ன நல்ல வார்த்தை சொன்னேர்னு. ராஜ ரிஷியா இருக்கணும், பிரம்ம ரிஷியா இருக்கணும், ஜனகனும் தசரதனும் ராஜ ரிஷி, நான் பிரம்ம ரிஷி, அதனாலதான் எங்களுக்கு எல்லாம் தோணல. நீர் ரெண்டு ரிஷியா இருக்கார், ராஜ ரிஷியாவும் இருக்கார், பிரம்ம ரிஷியாவும் இருக்கார், அதனாலதான் தேவரீருடைய சிந்தனத்துல சட்டுன்னு உதிச்சுது இந்த மாதிரியான ஒரு ஞானம் அப்படின்னு வசிஷ்டர் விஸ்வாமித்திர புகழ். குலதன்யம் இதம் மன்யே ஏசாம் நௌ முனி புங்கவௌ சதிருஷம் குல சம்பந்தம் யதாஜ்யாபயதஸ்வயம். ஜனகன் சொல்றான், எப்பேற்பட்ட ரிஷிகள் நீங்க ரெண்டு பேரும், ரெண்டு பேர் வாயிலும் இது மாதிரிலாம் வருதே, நாங்க எப்பேற்பட்ட பாக்கியம் பண்ணிருக்கணும். சரி, அப்படியே ஆகட்டும், அதே மாதிரி பண்றேன்னா, அதே மாதிரி ஆகட்டுமே, அப்படியே பண்றேன் அப்படின்னா, அப்படியே பண்றேன்னு சொல்லிட்டு, அலம் அலம் சகார தாம் வேதிம் கந்த புஷ்பை சமந்தகாம். கல்யாண வேதி எல்லாம் ரெடி பண்றாரு, சீதா கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாத்தையும் பண்றான். தசரதர் கோதானம் எல்லாம் பண்ணிட்டு வாங்குவோன்றா, அட்டவிரதம் பண்ணி வைக்கிறார். தசரதர் பசங்க எல்லாருக்குமே எல்லாத்தையும் பண்ணி வைக்கிறார். நாலு பிள்ளைகளுக்கு சேர்த்து கோதானம் பண்ணி வச்சு, அட்டவிரதம் பண்ணி வச்சு எல்லாம் தயாரா இருக்காரு. தசரதன் வசிஷ்டரோடு சேர்ந்து கல்யாணத்துக்கு போற தயாரா இருக்கான். கதை அவாதான பொன்னாத்துக்காரா தானே வந்து அழைச்சிட்டு போனோம் அப்படின்னு பார்த்தால் பொன்னாத்துல யாருமே இல்லை, எல்லாமே பிள்ளையாத்துல உட்காந்துருக்கான். பொன்னாத்துலேருந்து வந்து எங்க அழைச்சிட்டு போறது? அஷ்டவிரதம் நடக்கிறது, இங்க நான்கு பிள்ளைகளும் ஜனக மகாராஜா தேசத்துல இருக்கக்கூடிய எல்லா மக்களும் இங்க பையன் ஆத்துல உட்காந்துருக்கான். அங்க பொண்ணுக்கு நடக்கிற ஜாதகர்மாவையும் மற்ற விஷயங்களும் யாரும் பார்க்கவே இல்லை. எல்லாம் பிராமண அழகுல மயங்கி போய் மொத்த பேரும் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கா. அதுவும் சவரங்கள்லாம் பண்ணிட்டு பல பலன் இருந்தாலும் ராமன் எப்பேற்பட்ட தேஜசோடு இருப்பாருன்னு அவரை பார்க்கறதுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கான்னு. இது எப்பேற்பட்ட விஷயம் இது. இது தசரதர் தானே போய் அலம்சகார தாம் வேதியும் அப்படின்னு தானே போய் பிரபாம் கல்பயித்வான் எல்லாத்தையும் கல்பிச்சுண்டு எல்லாத்தையும் சீரெல்லாம் எடுத்துண்டு கல்யாணத்துக்கு போறார் அப்படின்னு கல்யாணம் நடக்கிறது. கல்யாணம் நடக்கிறது அது பர்யந்தம் இன்னைக்கு இயம் சீதா மமசுதா சகதர்மச்சரி தவ பிரதீத்து தைனாம் பத்ரம் தே பாணிங் கிரின்னீஸ்வ பாணினான்னு சொல்லி ஜனகன் சீதையே பெருமாளுக்கு கல்யாணம் பண்ணி தரார். இதுக்கு மேல நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த இடத்துல கல்யாணத்திலேயே. இந்த ஸ்லோகத்துக்கு ஏகப்பட்ட அர்த்தங்கள் பெரியவாள் சொல்லியிருக்கா. அந்த அர்த்தங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். கல்யாணம்னா ஒரே நாள்ல முடிச்சிடலாமா? அது இன்னைக்கு கல்யாணமா இருக்கக்கூடாது. பெரியமாள் பிராட்டியோட கல்யாணம் இல்லையா, அதனால இன்னொரு நாளும் எடுத்துக்கலான்றது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். பெரியவாள் எல்லாம் அடியணும், சமிக்கணும். இதோட இன்னைக்கு உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிக்கிறேன். நாளைக்கு பார்க்கலாம்.